الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتم الحج والعمرة وكان النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما كان عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் சார்பாக ஹாஜிகளின் பயிற்சி முகாமை மிக அற்புதமாய் கண்ணியத்திற்குரிய ஆசாத் ஹாஜி அவர்களும் அபுல் கலாம் ஆசாத் ஹாஜி அவர்களும் நம்முடைய பாசத்திற்குரிய காரி ஜாபர் ஹாஜியார் அவர்களும் இணைந்து அற்புதமாய் நடத்தி வருகிறார்கள். காலம் உள்ளவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நடத்துகிற பாக்கியத்தை நல்குவானாக. கண்ணியத்திற்குரிய ஹாஜி ஜாபர் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வழங்கிடுவானாக என்று துவா செய்தவனாக. இந்த நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர் அலிஜனாப் அல்ஹாத் அன்சர் பாஷா சாஹிப் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாய் கலந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய இந்த பகுதியினுடைய எம்சி ஆலிஜனாப் அல்ஹாஜ் முகமது மூசா சாஹிப் அவர்கள் வருங்காலத்தில் ஆஜியாகி விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆலிஜனாப் சையது ஷர்முத்தீன் சாஹிப் அவர்கள், ஆலிஜனாப் ஜமீலுத்தீன் சாஹிப் அவர்கள், ஆலிஜனாப் முகமது ரூமி சாஹிப் அவர்களுக்கும் கராத்பூரில் வந்திருக்கிற முகமது லுக்மான் கான் அதற்கு அவர்களுக்கும் வரவேற்புரை எழுதி இருக்கிற பொதுவாகவே இந்த அச்சு பயிற்சி முகாம் அத்தனையிலும் அவருடைய பங்கீடு இல்லாமல் இருக்காது. ஆலிஜனாப் அல்ஹாஜ் எம் எம் முசாதி ஆதியார் அவர்களுக்கும் எனது பாதத்திற்குரிய நண்பர் மூசா ஆதியார் அவர்களுக்கு பிறகு இப்பொழுது ஒரு நல்ல பெயரோடு மீசாபூர் அன்பர் என்ற பெயரிலே நிறைய ஆதிகளை உம்ராவுக்கு அழைத்து செல்லுகிற பல்வேறு அச்சுகள் செய்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அன்பரடி பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும் வருகின்றிருக்கிற குஜாஜிகள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள் ரசூலின் விருந்தாளிகள் வருகின்றிருக்கிற தாய்மார்கள் மாதத்திற்குரிய நண்பர் எஸ் எஸ் ஜமால் சாஹிப் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலம் மாவட்டத்தினுடைய ஹாஜிகள் ஹாஜாக்கள் இவன் அத்துணை வேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தம்பியாரை போன்று துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் மூன்று முறை தம்பியா சொல்லுவோம். ஆண்கள் சப்தமாக சொல்ல வேண்டும், பெண்கள் மௌனமாக சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லபைக் லா ஷரீக லக லபைக் إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் யாரை நாடுகிறானோ அவர்களை தவிர வேறு யாரையும் தன் வீட்டின் விருந்தாளிகளாக அல்லாஹ் அழைப்பதில்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இவ்வாண்டு நம்மை அவன் வீட்டின் விருந்தாளியாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். முதற்கண் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். நாம் செல்லுகிற வரை இருக்கிற கார் சுக்ரியா நபின் எத்தனையோ பேர்கள் கேட்டும் கிடைக்காத அரிசியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அதற்கவர்கள் மிக அற்புதமாக உம்ராவினுடைய சிறப்புகளை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் ஒரு குறித்த நேரத்திலே ஹஜ்ஜை சொல்லி அதோடு சேர்த்து மதீனாவை சொல்லி மதீனாவை முடிஞ்சா இன்னும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதி விரைவிலே அசருக்குள்ளே உங்களை அனுப்ப வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரத்திலே மறக்க செய்த வாழ்நாள். அன்பிற்குரியவர்களே, காணுக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். கோடி கண்கள் பத்தல் காபத்துல்லாவை பார்ப்பதற்கு பத்தல். அந்த காபத்துல்லாவில் இருக்கிற எல்லா உலக அதிசயங்களையும் ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து நாம் அமைச்சியவன். முதல்ல உம்ரா செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடம் அஜருல் அஸ்வத். உலகத்தில் வேறு எங்காவது அந்த கல் இருக்கிறதா? அஜருல் அஸ்வத் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்த கல், பாவங்களை எல்லாம் இழுக்கும் ஆற்றல் பெற்ற கல். ஒரு கல்லினுடைய விலை 5000 கோடி இந்த நகைக்கடையில வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா வாங்கலைனாலும் பார்த்துட்டா வந்துருவோமா இல்லையா? 5000 கோடி மதிப்புள்ள கல் செல்வ மாளிகையில் இருக்கிறதா அப்படின்னா எல்லாம் போய் பார்த்து வருவோம். ஆனால் ஹஜ்ரத் அஸ்வதினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அது துன்யா வமா ஃபீஹா, உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து ஹஜ்ரத் அஸ்வதை ஒரு பக்கம் வைத்தால் ஹஜ்ரத் அஸ்வதற்கு நிகராக இது ஆக முடியாது. எவ்வளவு அற்புத கை! நம்ம ஒவ்வொருத்தரும் துவா செய்யும் யாரெல்லாம் அந்த கல்லை முத்தமிடுகிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கல்லுக்கு அருகிற போது அந்த கல்லுக்கு அருகில் செல்லுகிற போது என்ன கேட்டாலும் நல்லா கொடுப்பாங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் அது இன்னொரு சப்பத்தை பெருமானார் சொன்னார்கள். அந்த அஜருல் அஸ்வதற்கு நாளை மறுமையிலே ஒரு நாமும் ரெண்டு உதடுகளுக்கும் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை சாட்சி சொல்லும். அதனாலதான் அதுக்கு பக்கத்துல போகும்போது கையை தூக்கி பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் வகுப்புல வாத்தியாரே அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளே ஐயா சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி நான் இங்கே வந்து விட்டேன் என்பதற்கு சாட்சியாக கையை உயர்த்துகிற அற்புதமான இடம் இதுவென்றார் அஜருல் அஸ்வத். உலகத்திலே அதிசயமான கண், பாவத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பாவம் ஹாதிகளுடைய பாவங்களை அது உறிஞ்சுவதோடு மட்டுமல்லாமல் நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சி அறிவு, தண்ணீரிலே போட்டால் கிடக்கும். உலகத்திலே திருடர்களால் திருட முடியாத ஒரு கண், 33 முறை அது திருடப்பட்டிருக்கிறது. யார் எடுத்தாலும் மரியாதையை அவனே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். அவ்வளவு பிரச்சனையை அது உருவாக்கிவிடும். ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த அந்த அஜருல் அஸ்வத் அதை தொடுகிற வாக்கியத்தையும் அதை முத்தமிடுகிற வாக்கியத்தையும் எல்லாம் நசீவாக்குவான். கேட்டா எல்லாம் கொடுத்துருவான். அங்க கிடைக்காதது ஒண்ணுமே இல்லை, எதை கேட்டாலும் கிடைக்கும். அற்புதமான அல்லாஹ் அக்பர். அதுக்கு பக்கத்திலேயே முழுத்த சிமுல் தான் அஜருல் அஸ்வத் காபத்துல்லாவுடைய வாசல் ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற இடத்துக்கு பேர் தான் முழுத்த சிமுல் பாவம். அஜருல் அஸ்வத் பக்கத்துல ஒரு போலீஸ்கார் நிற்பார். காபத்துல்லாவுடைய வாசப்படி நடுவுல இருக்கிற இடத்துக்கு பேர் முழுத்த சிமுல் பாவம். அந்த இடத்துல எப்படி நிக்கணும்னா நம்ம நெஞ்சை கொண்டு போய் ஒட்டணும். ஒரு காலத்துல இந்த கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனா நிறைய வேலையை பார்த்துருச்சு. கொரோனாக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அஜித் நல்லா இருக்கீங்களான்னு போன் பண்ணுவாங்க. இப்ப ஜாபர் பாய் அஜித் இருக்கீங்களான்னு போன் பண்றாரு. அப்ப நிலைமை எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, எண்ணிப்பார் கொரோனாவுக்கு முன்னாடி அஜருக்கு பக்கத்தில் இருக்கிற முர்த்தசிமுல் பாபுக்கு பெண்கள் போகவே முடியாது. இப்ப தாராளமா பெண்கள் போகலாம். ஆண்கள் சென்றாலும் பெண்கள் சென்றாலும் அங்கே கேட்கிற முறை, நம்முடைய நெஞ்சி காபாவோடு ஒட்டி, நம்முடைய வலது கண்ணத்தை காபாவோடு ஒட்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் 100%-105% துவா கபூலாகிற இடம் அந்த இடம் தான். மக்காவிலேயே 6 மதிப்புள்ள இடம் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் கொடுத்தது கொடுப்பான். அங்கதான் ரசூலுல்லா தன்னுடைய நெஞ்சையும் கண்ணத்தையும் வைத்து, யா அல்லாஹ் உமரை கொடு, இஸ்லாத்திற்கு உமரை கொடு, அல்லது அபூ ஜஹிலை கொடுன்னு கேட்டாங்க. பெருமனா கவலைப்படுகிறார்கள், அல்லதுன்னு மட்டும் நான் சொல்லாம இருந்திருந்தேன்னா அல்லாஹ் உமரையும் அபூ ஜஹிலையும் கொடுத்திருப்பான். அதனால அந்த இடத்துல போய் சந்தேகப்படக்கூடாது. யா அல்லாஹ் உனக்கு இஷ்டம் இருந்தா கொடு, இல்லாட்டி விடு. இதெல்லாம் குல்தஜி குல்பாபுல கேட்கிற இடம் அல்ல. கொடுத்தே தீர வேண்டும் என்று கேட்கிற அற்புதமான இடம் பக்கத்தில் இருக்கிற இடம் வாசல்ல போய் எப்படி கேட்கணும் தெரியுமா? அல்ல, இந்த முறையை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் உங்களிடத்தில் பேசுகிறோம். காபத்துல்லாவுடைய வாசல்ல கையை வச்சு தூக்கிட்டு அல்லாட்ட அழுகக்கூடாது. அல்லாமே மிரட்டி கேட்கணும், ரபே வாழ்க்கையில 80 வருஷம் 75 வருஷம் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை, ஆனால் அவர்களுக்கு மரியாதையை கொடுத்திருக்கிறாய், ஆட்சியை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை வழங்கி இருக்கிறாய், காலம் முழுக்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை மறந்தா போவாய். காட்டவுன்னு அல்லாஹ் மடக்குகளை அழைப்பான். என்னை இவர் ரோஷப்படுத்துகிறான், அனாவியார் நான் ரோஜக்காரன் என்றெல்லாம் பெரிய ரோஜக்காரன், இவர் கேட்பதை எல்லாம் கொடுப்பதா என் ஹசானாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது, கேட்பதை எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்பான். பல்லாத மிரட்டி கேட்கிற இடம் துவா சில நேரத்தில் கேட்கும் போது ரப்பிடத்துல மிரட்டி கேட்கணும், அது வாக்குல் காமா. அதுக்கு நேர ஆப்போசிட்ல ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் தான் மக்காவி இப்ராஹிம் இல்லையா? மக்காமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லின் மீது ஏறி நின்று கட்டுவார்கள். அது ஸ்பிரிங்கிள் மேலே செல்லுகிற போது உயர்ந்து கொடுக்கும், கீழே இறங்கி நினைக்கிற போது கீழே வந்துவிடும். அங்க என்ன கேட்கணும் தெரியுமா? அல்லட தவா மேல முடிஞ்சது என்றக்கா தொழுவோம் அப்படி என்றக்கா தொழுகிற போது, ரப்பே என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போல ஆக்கும். அல்லாஹ்வுக்கு நல்ல தமிழ் தெரியும், அல்லாஹ்வுக்கு உருது தெரியும், அதனால அரபியில தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு என்ன மொழி தெரியுமோ அம்மொழியில் கேட்கலாம். மக்காவ இப்ராஹிம்ல போய் அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக ஆக்கிடுவேன். அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, குடும்ப தலைவனுக்கு மாற்றி வைக்க கூடாது, குடும்ப தலைவிக்கு கட்டுப்பட்ட கணவன், கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. ராத்திரியில கனவு கண்டே, நம்ம பிள்ளைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டே, உன் அபிப்பிராயம் என்ன? நீங்க சொன்ன சரியாத்தான் இருக்கும். பிள்ளைய எத்தனை வயசுல? 90 வயசுல பெற்ற பிள்ளைய அறுத்துக்கேன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. 7 வயசுல பிள்ளைய அறுக்க போனா என்ன சொல்லும்? ஆனா உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேப்பா. அப்ப அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா நான் படுத்துக்கிறேன், என்னை பார்க்கும் போது உங்களுக்கு இறக்கம் வந்துடும், அதனால என் முகத்துல துணிய போட்டுட்டு அறுத்துங்க பாப்பா. பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, இன்னைக்கு உலகமே இதைத்தான் கேட்கிறது. என் பிள்ளை கட்டுப்படுறது இல்லை, என் மனைவி கட்டுப்படுறது இல்லை இல்லையா? அந்த இடத்திலே கேட்டுவிட்டால் குடும்பத்தின் ஒற்றுமையை அல்லாஹ் வழங்குகிறான். குடும்ப ஒற்றுமைக்கு மக்காவை விட சிறந்த இடம் இல்லை. அதை அப்படி சுத்தி வந்தீங்கன்னாக்கா ஓவல் வடிவத்தில் ஹத்தீபுல் காமா ஓவல் வடிவம். பெருமானார் சொன்னார்கள், காபா என்பது ஓவல் வடிவம் தான், அலாதான காசை கொண்டு கட்டப்பட்டதால் அது சதுரமாக கட்டப்பட்டது. அதுவும் இந்த உம்மத்திற்கு லாபம். காபத்துல்லாவிலே தொடர் இணைப்பவர்கள் உள்ளே தொடர் ஹத்தீமுல தொழுக காபாவில் தொழுத நன்மை. அதனாலதான் அந்த ஹத்தீமுக்குள்ள தொழுகிற போது பருந்து தொழுக முடியாது, வாஜிபு தொழுகை அதிலே கிடையாது. நபிலை தொழுகிறான், சுண்ணத்தை தொழுகலாம். தொழுதுட்டு மீசாபுல் அஹமத் மழை பெய்தால் தண்ணீர் இருக்கிற இடம், அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வை கேட்டோம்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதெல்லாம் கொடுப்பான். அதை தாண்டி போகும்போது ருக்னே யமானி, ருக்னே யமானி 70 மடங்குகள் நாம் கேட்பதற்கெல்லாம் ஆமீன் சொல்லுகிறார்கள். அதனால நாம என்ன செய்யணும்னா ருக்னே யமானி இல்ல, கணவன் மனைவியா போறீங்களா, நண்பர் ஒருவர் போறீங்களா, ருக்னே யமானிக்கு நேர பின்னாடி போய் உட்கார்ந்து கணவன் துவா செய்ய மனைவி ஆமீன் சொல்ல வேண்டும், மனைவி துவா செய்ய கணவன் ஆமீன் சொல்ல வேண்டும், ஒருவர் துவா செய்ய நண்பர் துவா செய்ய இன்னொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். நீங்க பாருங்க, எழுதி வச்சுட்டு போங்க, அங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் இங்க வருவதற்கு முன்னால் நடக்கும். அவ்வளவு அற்புதமான இடம் ருக்னேயமானி. சஃபா மர்வா, அல்லாஹு அக்பர், சஃபா மர்வாவுக்கு நிகழ் உலகத்தில் எதுவுமே இல்லை. சஃபா மர்வாவில் சதி செய்யும் போது யார் தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து துவா செய்கிறார்களோ, காரணம் அந்த சஃபா மர்வா சதியே பிள்ளைக்காக அந்த தாய் பட்ட கஷ்டம் தியாகம் ஓடுவாங்க. இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க 5000 வருஷத்தை தாண்டியும் அந்த அம்மாவுடைய தியாகத்தை அல்லாஹ் நினைக்க சொல்லுகிறான். அங்கிலிருந்து இன்று வரை ஒரு தாய் பிள்ளையை வளர்ப்பதற்கு இப்படித்தான் கஷ்டப்படுகிறார். அதனால பெற்றோரை நினைக்கிற இடம் சபாவும் வருவாவும். அங்க தன் பெற்றோர்களுக்காக, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக துவா செய்து விட்டால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்வாக்குகிறான், மறுவரத்திலும் அவரை சிறப்பாக்குகிறான். இடத்தின் அருமையை நாம் தெரிந்திருக்கவர். சபா மருவா ஒரு புனிதமான இடம் அல்லாஹ் பார்க்கிறார். அதே மாதிரி ஜம்சம் இங்கேயே நியத்து பண்ணிக்கங்க, திரும்பி வர்ற வரைக்கும் ஜம்சமை தவிர எதை புரிய மாட்டேங்க. இங்க ஒரு அவுன்ஸுக்கு என்ன பாடு வர்றோம், ஒரு அவுன்ஸ் அது ஒரிஜினலா கொடுக்குறாரா? அல்லாஹ் அக்பர். அன்பர் ஏஜென்ட தவிர எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினலா ஒரு ஆண் கொடுக்கறது இல்லை இல்லையா? ஏன்னா அவர் அடிக்கடி போயிட்டு வர்றாரு, 5 லிட்டர் தான் தண்ணி கொடுக்குறாங்க, 5 லிட்டர். அந்த 5 லிட்டர்ல 1 லிட்டர் கொடுத்து ஒரு அண்டாவோட கலக்கி அதையாவது செம்பு செம்பா கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு அவுன்ஸ் தான். ஏன்னா ஒரிஜினல் நினைச்சு குடிக்கணும், அதையாவது செம்பா கொடுத்துடலாம். ஏன்னா கலந்துருக்கிறது ஒரு அண்டாவில், ஆனா நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா அங்க அப்படி இல்லை, முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க நம்முடைய வயிற்றை ஜம்ஜமால் நிரப்ப போகிறோம். கயிறு மாக்கி நல்லா வதகி நாளை மாக்கு ஜம்சம். உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் ஜம்சம் நீர். ஜம்சம் கிணத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஜம்சம் கிணத்தை நாங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். 2002 வரைக்கும் ஜம்சம் கிணறு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு 8x8 கிணறு, ஒரே கிணறு மாதிரி எட்டி பார்த்தா தரையும் தெரியும். ஒரு 10 அடி தண்ணி இருக்கிறது, 2 மோட்டார். எவ்வளவு ஹெச்பி தெரியுமா? நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ஹெச்பி கீழே இருந்து மேலே ஏற்கிறதுக்கு எவ்வளவு வச்சிருக்கிறோம்? 1 ஹெச்பி 1.5, அங்க இருக்கிறது 250 ஹெச்பி மோட்டார். 250 ஹெச்பி மோட்டார், 2 மோட்டாருக்கு ஓய்வு தேவை. 12 மணி நேரம் இது ஓடும், 12 மணி நேரம் அது ஓடும். ஆனா அந்த தண்ணிக்கு ஓய்வே இல்லை. அந்த 10 அடி தண்ணி அப்படியே இருக்கிறது, 10 அடி தண்ணி அப்படியே இருக்கிறது, உலகம் முழுக்க செல்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், ஜம்சமுக்கும் பாலைவனத்தில் இருக்கிற ஜம்சமுக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? இவ்வளவு எடுத்து குறையவில்லையே. அப்படி கனெக்ஷன் இருந்தால் அது உப்பாகம் அல்லவா இருக்க வேண்டும். ஆனால் இந்த தண்ணீரில் உப்பு இல்லையே. 63 அமிலங்களின் கலவையாக இருக்கிறது. உலகத்திலேயே அவசியமான வெயிட்டான தண்ணீர் வந்திருக்கிறது என்றால் அது சம்சம் என்று உலகம் ஏற்றுக்கொள்கிறது, மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்கிறது என்றால் இந்த சம்சமை பார்க்க போகிறோம். சம்சம் தண்ணியை குடிக்கும் போது நம்மளுக்கு உமரம் குடிக்கும் போது தபாப முடிஞ்சிட்டு ரெண்டரை காத்து சகிச்சு ரெண்டரை காத்து தொழுதுட்டு தண்ணி குடிக்க போகும்போது ஒரு ஆதி விஸ்மில்லான்னு கிளப்பி விடுவார். நிறைய தண்ணி குடிக்காதீங்க, ஒண்ணுக்கு வந்துடும் ஒன்று நினைச்சு குடிக்கிறது அங்கே நடக்கும். தண்ணி நினைச்சு குடிக்கும் போதே ஒண்ணுக்கு வந்துடக்கூடாது இல்ல அப்படின்னு முடிஞ்சு சைல ரெண்டாவதுலயே பாத்ரூம் தேடுவார் இல்லையா. நாம எப்படி குடிக்க வேண்டும்? எல்லா அபுடாரமின் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, ஈமானை நிரப்பி கொடு, உள்ள கொடுக்க ஈமானை கொடு என்று கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக. அதனால இந்த இடங்களை எல்லாம் இடத்தின் அருமையை தெரிந்து உம்ரா செஞ்சு நம்ம எல்லாம் இப்ப போறதெல்லாம் தமத்துவத்தான் போவோம். ஒரு உம்ரா முடிச்சுட்டு நம்ம நாட்டு உடையில இருப்போம். திரை 7 துல்ஹஜ்ஜு திரை 7 ஹஜ்ஜுக்காக 6 கட்டுவோம். துல்ஹஜ்ஜு திரை 8 சுகுதுக்கு பின்னாடி தான் போகணும் இருக்குது. ஆனா நான் அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டாம், நடந்தான் போகணும். அங்க இருக்கிறதையும் கொஞ்சம் சேர்த்து என்ன 50 லட்சம் பேர் தன்னை சேர்த்து கடத்தணும். அதனால அரசாங்கம் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நாம சில விஷயங்களை ரொம்ப மிரட்ட முடியாதுன்னா கூடாது. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதை கேட்டு பிற 7 இரவு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்ற அறிவிப்பு வரும். அப்ப யாரும் உங்க ரூம்ல இருந்தே ஹஜ்ஜுக்கு யாரும் கட்டி கொள்ள வேண்டும். யாருடைய சட்டம் அதை சொல்லிட்டாங்க. யாரா கட்டிவிட்டால் தல்வியா, இந்த ஹஜ்ஜினுடைய தல்வியா எங்கே ஸ்டார்ட் ஆகும், எப்பொழுது முடியும்? ஹஜ்ஜுக்கு யாரும் கட்டிட்டா தல்வி ஆரம்பிச்சு. தல்வியாவின் சட்டம் என்ன தெரியுமா? முழு நேரம் தல்வியா சொல்லிட்டே இருக்கணும் இல்லை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினா 3 தடவை சொல்லிக்கிறது. இங்க இருந்து அங்க போய் உட்கார்ந்தேன் ஒரு 3 தடவை, அங்க இருந்து அங்க போனேன் ஒரு 3 தடவை. இதுதான் தல்வியா இருந்ததே சட்டம். எதுவரைக்கும் என்றால் ஹஜ்ஜினுடைய தல்வியா கல்லெறிகிற வரை. சைத்தானுக்கு பெரிய சைத்தானுக்கு கல்லெறியும் போது தல்வியா முடிஞ்சு, அது வரைக்கும் தல்வியா இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அப்ப ஹஜ்ஜுக்கு நாம் யாராம் கட்டி கொள்ளுவோம், குடிந்து விட்டு தூய்மையாகி ஹஜ்ஜுக்கு யாராம் கட்டி பிற 7 இரவு அங்கே சென்று விடுவோம். பிற 8 மினாவிலே தங்கி இருப்போம். மினாவிலே 5 நேரம் தொழுவோம். ஃபஜ்ர், லொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. உலகத்திலேயே ஆக அதிசயமான பூமி எதுவென்றால், நீங்க கேட்கலாம் உலகத்திலேயே ரொம்ப டாப்பான இடம் நியூயார்க் சொல்ற வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் இடத்திலேயே ரொம்ப அற்புதமான இடம் உலகத்தில் எதுவென்றால் மினா. அல் மினா அல் ஹம். மினா என்பது எலாஸ்டிக் பூமி. மினா என்பது தாய் கருவறையை போல. பெருமானார் சொல்லுகிறாங்க தாய் கருவறையை போல மினா எலாஸ்டிக் பூமி. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போகும்போது 90,000 பேர். அதே மினா தான் இன்னைக்கு இருக்கு. அடுக்கு மாடியில் இல்லை, அதே மினாதான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இங்கே 50 லட்சம் மக்கள், 90,000 பேர் இங்கே, 50 லட்சம் மக்கள் இங்கே. அது உள்ளடக்கிக் கொள்ளும் எலாஸ்டிக் பூமி. உலகமே முஸ்லிமாகி மினாவுக்குள் இருந்தால் மினா விரிந்து கொடுக்கும். மினா விரிந்து கொடுக்கும். தாயின் கருவறை எப்படி குழந்தைக்காக விரிந்து கொடுக்கிறதோ இதை போல மினாவும் விரிந்து கொடுக்கிற பூமி. இங்க ஒரு எலி செத்து கிடைச்சா எத்தனை காக்கா சுத்தும் மேல அனுமதியும் ஒரே ஒரு மடல் குளிக்கிறார். செல்லும் அந்த மினாவில் எப்படி துவா செய்ய வேண்டும் தெரியுமா? சஜிதாவில் இருந்து துவா செய்யணும். முறைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். நேரமே பெருமனார் செல்லல்லா மனிதர்கள் சஜிதாவில் விழுந்தான் மினாவில் துவா செய்வாங்க. திவரையில் எழுப்புறாங்க என்ன வேணும்? இவர்கள் எழுதுகிறார், ரசூலே அழுகிறீர்கள், அழுகிறீர்கள், உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, அவ்வளவு அழுகிறீர்கள். நம்ம எவ்வளவு அழுகணும், என்ன உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாங்க. நாம அதான் என்ன செஞ்சிருப்போம், நமக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாம் கேட்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலிட்ட சொன்னாங்க, என் உம்மத்து முழுக்க சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உம்மத்து முழுக்க அல்லாஹ் சொல்லிட்டான், உம்மத்து முழுக்க சொர்க்கம் தர முடியாது. உள்ள ஒரு பகுதியா மீண்டும் சஜிதாரர்களை எழுந்தார்கள், அழுதார்கள், அழுதார்கள். ஜிப்ரீல் எழுப்பி உயிர் போய்விடும் போல் தெரிகிறது ரசூலே, உம்மத்தில் பாதி பேருக்கு சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். மீண்டும் சஜிதாரர்களை விழுந்து அழுகிறார்கள். ஜிப்ரீல் எழுப்பி சொன்னார்கள், கலிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது என்று ரப்பு சொல்லிவிட்டான். அவன் செய்த தீமைக்கு தண்டனையை பற்றி சொர்க்கம் செல்வான். இந்த உம்மத்துக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் வினா. அப்ப நாம என்ன நினைச்சாலும் சஜிதாவில் விழுந்து அல்லாட்ட வாங்கிட முடியும். அப்ப அங்க சஜிதாவில் விழுந்தது வாச்சு, அங்க போய்கிட்டு இந்த உலக அற்பத்தை கேட்கக்கூடாது. அற்பமான உலகம், ஆனா அதுவும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சேலத்துல ஒருத்தர் அயாத்தா இருக்கிறார், சேலத்துல தாகிப்பாய் தெரியுமா, பிலாங்கார்ல ஒருத்தர் இருக்கிறார். அவரு ஆட்சி கம்பெனியில வந்து செம்மையான பசி, சாப்பாடு இல்லை, கல்லெல்லாம் எரிஞ்சிட்டு வரும்போது அசுரர் பொதுவாகவே இந்த உருது பேசுறவங்க யாரும் தப்பா நினைச்சுக்குவானா, ஒரு பழக்கம் இருக்கு, கொஞ்சமா சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்கணும், இல்லாட்டி சாப்பாடு வேணாம். காலையில கொண்டு போய் இட்லியை பிடிச்சிட்டா அந்த காலத்துல புரோட்டாவும் பாயாவும் வேணும், அப்பதான் அது ருசியா இருக்கும், கொஞ்சமா சாப்பிட்டாலும் ருசியா. அவரு கல்ல எரிஞ்சிட்டு வரும்போது அசுரர் ரொம்ப பசியா இருக்கு, வெஜிடபிள் பிரியாணி தான் நல்லா இருக்குது, மீனாவில் கொஞ்சம் அதனால இப்படி வெஜிடபிள் பிரியாணி, இந்த தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் கேட்க கூடாதாக்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கறது வலுவோ விஷயங்களை அல்லாஹ் அவனிடத்திலே கேட்டு பெற வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறார், பிற எட்டு முழுக்க வினாவில தங்கி இருப்போம், அல்லாஹ்விடத்திலே அழுவோம், தொடுவோம், வலுவோம், தொடுவோம். அதை ஒன்பது அரபாவுக்கு செல்வோம். அரபாவில் சூரியன் லொகர் நேரம், சூரியன் அடிசாய்ந்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் 1,000,000,000,000 டாலர் மதிப்புள்ள நேரம். காண்டகம் தராது முத்தசி அரபா, ஹஜ்ஜுனாலே அரபா. 50,00,000 பேரும் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல எல்லாம் எல்லாரையோடு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துவதை பார்த்து அல்லாஹ் முதல் நாளத்திற்கு இறங்கி என் அடியானை எல்லோருடைய பாவத்தையும் நான் நடித்து விட்டேன், இத்தனை பேர்கள் சேர்ந்து கேட்கிற போது நான் எப்படி இறக்கப்படாமல் இருக்க முடியும் என்று ரப்பு இறங்கி வந்து மன்னிக்கிறேன். ஆனா அந்த அரபாவளையும் ஒருத்தர் அல்ல மன்னிக்கிறது இல்லைங்கிற சொல்லா, யார் தன்னுடைய பெற்றோர்களை நிந்திக்கிறார்களோ, பெற்றோர்களை தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை துன்பப்படுத்துபவர்களை அரபாவிலேயும் அல்ல மன்னிப்பதில்லை. அனுபவத்தை அதனால் நீங்க இங்கேயே முடிவு பண்ணிட வேண்டியது, உங்க அஜர்த்து உங்கள் கூட இருக்கிற அஜர்த்து என்ன சொல்றாரோ ஆமன்னா சல்லம்னா கேட்டம்னா இருந்தம்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அவருக்கு அல்லாவுக்கும் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு தொட வைக்கிறவர் அவர். இது நமக்கு மட்டும் ஏற்படல, சகாபாக்களுக்கே ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் வந்து சொன்னாராம், அபூதர் அலி அல்லாட்ட, அபூதர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மினாவிலே 4 ரகஅத் தொழ வச்சாங்க, ரசூலுல்லா எப்படி தொழுதாங்க? அபூதர் சொன்னா ரசூலுல்லா கூட நான் தொழுதிருக்கிறேன் மினாவுல ரெண்டே காத்தா. உஸ்மான் ரலி அல்லாஹ் எப்படி நான் காத்து தொழுது வைக்கலாம்? அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு இவரே போயிருக்கிறார், அபூதர் ரலி அல்லாஹ்வே ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, உஸ்மான் ரலி அல்லாஹ்வுக்கு பின்னாடி நான் காத்து தொழுதுட்டாங்க. இந்த கேள்வி கேட்டு வந்தாரா இல்லையா? அந்த மனுஷனும் வந்திருக்கிறார். போன வருஷம் உங்கள்கிட்ட தான் கேட்டேன் ரெண்டு தான், அவ்வளவு வாணித்தனமா சொன்னீங்க. உஸ்மான் ரலி அல்லாஹ் நாலு தொழுது வைக்கும் போது பின்னாடியே போய் நாலு தொழுதுட்டீங்க, ரெண்டும் சொல்லிக்கிறோமே இல்லையா? அப்ப அபூதர் ரலி அல்லாஹ் சொன்னாங்களா, நான் ரெண்டு என்று சொன்னார் என் உம்மத்து ரெண்டாகிவிடும். நாலு ரகாத்துக்கு ஒரு கூட்டம் வந்துடும், ரெண்டு ரகாத்துக்கு ஒரு கூட்டம் வந்துடும், உம்மத்தை இரண்டாக்க நான் விரும்பவில்லை. அதனால் உஸ்மான் ரலி அல்லாஹ்வுக்கு பிறகு நான் நான்காக தொழுது கொண்டேன் அவங்களுக்கு பின்னாடி. அதனால அந்த அதிர்த்தி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு லுஹரையும் அசரையும் சில பேர் ஒன்னா சேர்த்து தொழுது வைப்பாங்க. தொழுது வச்சா அப்படி தொழுதுக்குங்க, சில பேர் தனித்தனியா தொழ வைப்பாங்க. தொழுதுக்குங்க ஆக மொத்தம் மகரிபை அங்கே தொழாது. அரப்பாவிலே மகரிபு தொழுவதற்கு அனுமதி இல்லை. அரப்பாவோட துவா எப்படி கேட்கணும்? மினாவை எப்படி கேட்கணும்? துவா குடுத்துருக்கீங்களா? எப்படி கேட்கணும்? சஜிதாவில் விழுந்து. ஆனால் அரப்பாவிலே நின்று கொண்டு, அதுவும் உயரமான இடத்தில் முடித்தால் நின்று கொண்டு. அதனால வயதான ஆளுகள்லாம் சரி மரமேல ஏறேன்னு சொல்லிவிட்டு கீழே விட்டுறக்கூடாது. முடிந்தவர்கள் மலையின் மீது ஏறி நின்று துவா செய்ய வேண்டும். கேட்கறதெல்லாம் கிடையாது. அரப்பாவை முடித்துக் கொண்டு மகரிபு தொழுது எவ்வளவு நேரம் ஆனாலும் முஸ்தலிபாவுக்கு சென்று விடுவோம். அது திறந்தமே முஸ்தலிபா. அல்லாஹ் அக்பர். அந்த முஸ்தலிபாவில் போய் அல்லாஹ்ட்ட கையெறிஞ்சா அரபாவிலே மன்னிக்காத அத்தனை பாவங்களையும் முஸ்தலிபாவை மன்னித்து விடுகிறான். அங்க படுக்கும் போது ஒரு தென்று காற்று அடிக்கும். அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் அக்பர், அவ்வளவு எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டவர்களாய் மாறிப்போக அற்புதமான இடம். அந்த முஸ்தலிபாவில தான் மகரிபையும் இஷாவையும் ஒன்னா சேர்த்து ஜம்மு செஞ்சு தொடுவோம். ஒரு பாங்கு ஒரு காமத், ஒரு பாங்கு ஒரு காமத், ரெண்டு தொழுகை தொழுதுட்டு அதே முத்தலிப்பாவில கல் எடுத்துக்கொள்வோம். ஒரு 70 கல்லு பிறக்கிக்கங்க. 70 கல்லு நமக்கு தேவையில்லை, 49 தான் தேவைப்படும். கடைசியில 13வது நாள் இருக்கிறதா இருந்தா இன்னொரு 21 தேவை. 49 21 எவ்வளவாச்சு சொல்லுங்க? கணக்குல எல்லாம் வீக்கா பிக்க போனது 70. அதனால எத்தனை கல் பிறக்கணும்? அது எந்த இடத்துல பிறக்கணும்? முத்தலிப்பாவிலே படுத்துறங்குகிற இடத்திலேயே கல் இருக்கும், எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு 9 நைட்டு ஃபுல்லா முத்தலிப்பாவில் இருப்போம். பிறகு 10 காலை சுபுஹ் தொழுகையை முத்தலிப்பாவிலே முடித்து விட்டு மெதுவாக கால்நடையாக நமக்கு வண்டி வரும், அது வரும், இது வரும், எதையும் எதிர்பார்க்காதீங்க. கூட்டத்தோட கூட்டமா ஈஸியா போயிடலாம். நம்ம டென்ட்டுக்கு போய் கொஞ்சம் ஆசுவாசம் ஆயிட்டு சில பேர் அந்த நேரத்துல போய் கல் எடுத்துட்டு வந்துருவாங்க, அதுவும் கூடுந்தான். ஆனாலும் கொஞ்சம் ஆசுவாசம் ஆயிட்டு நாம மதியத்துக்கு மேல போய் பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல். எந்த சைத்தானுக்கு? பெரிய சைத்தானுக்கு மட்டும் முதல் நாட்களை 10 அன்று பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எரிந்து விட்டு திருப்பி விட வேண்டும். குர்பானிக்கு பணம் கட்டி இருப்போம். அங்க குர்பானி 3 வகையில நடக்கும். ஒன்னு கவர்மெண்ட் இருக்கும் பணம் கட்டி, இன்னொன்னு நாமே போய் மின்னகரத்தை போய் ஆட்டை வாங்கி ஒட்டகத்தை வாங்கி கொடுத்தா இருக்கலாம். இன்னொரு வகை ஏஜென்சி, பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க, பங்களாதேஷ்ல இருந்து வருவாங்க, நம்மள இருந்து வருவாங்க, 40 ஆடு 300 ஆடு நிறைய சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மகத்திர கேட்டக்கூடாது, ஏன் கேட்டக்கூடாது, கஜத்தீட்டில் எது அப்படின்னு. நான் போனா பேங்க்ல கட்டிடுறது எப்பயுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கடிகள் எல்லாம் பாதுகாப்பாக எங்கே செல்கிறது? ஏழை நாடுகளுக்கு செல்கிறது. போன வருஷம் 890 ரியால் குர்பானிக்கான பணத்தின் தொகை போன வருஷம் எவ்வளவு? 890 ரியால். நீங்க நம்ம காலமா கட்டிட்டு இருக்கா? 400 450 உங்களுக்குள்ள 890 ரியால் நம்ம காலத்தான். ஆடு ஒட்டகம் 3000. ஆமா 7 10 சேர்த்துல 1 3000 ஒட்டகம். ஆமா ஆடு என்பது சென்ற வருடம் 890 ரியால், இந்த வருஷம் கூடுமே தவிர குறையாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்புல வாங்க. அது முந்திரி இல்லாம் அப்ப கல் எரிந்து விடுவோம், குர்பானி கவர்மெண்ட்ல கட்டினால குர்பானி கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு போய் பொழுது எடுத்து விட்டால் நாம் நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். அது வரைக்கும் ஏறாம முடியாததான், அது வரைக்கும் தெளிவியாதான். சரி, குர்பானி கொடுத்தாச்சு, மொட்டை எடுத்தாச்சு, நார்மல் ஆடைக்கு வந்தாச்சு. அன்றைக்கோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ போனான். இதுல காபத்துல்லாவுக்கு போய் தவாபே ஜியாரா செய்து கொள்ள வேண்டும். தவாபே ஜியாராவோடு சேர்ந்து சனையும் செய்து கொள்ள வேண்டும். ஏழு சுத்து காபத்துல்லாவ தவாப் செய்யணும், ரெண்டு ரக்கா தொழுகணும், ஜம்சமை குடிக்கணும், சபா மர்மாவிலே சனி செய்ய வேண்டும். நார்மல் ஆடையில் சனி என்பது இங்கே மட்டும்தான் நடக்கும். இதை முடிச்சிட்டோம்னா பரிபூரண ஆஜி. தவாபு ஜியாரா முடிப்பதற்கு முன்னால் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கமா இல்லையா? எல்லாம் ஹலால், மனைவியை தவிர. தவாபு ஜியாரா முடிச்சுட்டா மனைவியும் ஹலாலாகி விடுவார்கள். அதுக்கப்புறமும் நம்ம ரூம்ல போய் தங்கிட கூடாதே, திருப்பி மினாவுக்கு வந்துடணும். பிறை பதினொன்று, பிறை பதினொன்று நுகருக்கு பிறகு மூணு சைத்தானுக்கு கல்லறியணும். சின்ன சைத்தானுக்கு ஏழு, நடு சைத்தானுக்கு ஏழு, பெரிய சைத்தானுக்கு ஏழு. மொத்தம் எவ்வளவாச்சு? முதல் நாள் எத்தனை செய்தான்? ஒரே ஒரு செய்தான், பெரிய செய்தான். இரண்டாவது நாளே மூன்று செய்தான், பிறை பதினொன்று, பிறை பனிரெண்டு. இதே மாதிரியே நுகருக்கு பிறகு அல்லது அசருக்கு பிறகு மூணு செய்தானுக்கு சின்ன செய்தான் ஒரு துவா, நடு செய்தான் துவா, பெரிய செய்தானுக்கு கல்லறிஞ்ச துவா இல்லை. முடிச்சுட்டு வந்துட்டா அல்ஹம்துலில்லா. நம்ம நேரா ரூமுக்கு வந்தோம்னா மகரிவுக்குள்ளே மினாவில் இருந்து வெளியாகவில்லை என்றால், மகரிவுக்குள்ளே மினாவில் இருந்து வெளியாகவில்லை என்றால், பிறை பதிமூன்று அன்று தங்கி இருந்து லுகருக்கு பிறகு மூணு சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு தான் வர வேண்டும். அதனாலதான் எத்தனை கல்லுன்னு சொல்றோம் நம்ம? எழுபது கல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். வந்துட்டா காட்சி பரிபூரணமாக முடிந்து விட்டது. அல்லாஹ் பாக்குபர். அப்ப பிறை எட்டு அன்றைக்கு மினாவிலே சஹிலாவிலே துவா செய்து கொண்டிருப்போம், பிறை ஒன்பது அன்று அரபாவிலே நின்று கொண்டு துவா செய்வோம், ஒன்பது இரவிலேயே உத்தலிபாவுக்கு செல்வோம், உட்கார்ந்து கொண்டு துவா செய்வோம், பிறை பத்து சைத்தானுக்கு கல்லடிவோம், குர்பானி கொடுப்போம், ஒட்டையடிப்போம், தவாபு ஜியாரா இந்த நாளையும் செய்து விடுவோம், அடால் ஆயிடலாம். அதுக்கப்புறம் பிறை பதினொன்று அன்று மூன்று சைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும், பிறை பனிரெண்டு அன்று மூன்று சைத்தானுக்கு கல்லடித்து விட்டு நாம் நார்மல் நபருக்கு வந்துடுவோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ஜை மக்பூலான மக்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. அதற்கு பிறகு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இப்பயே நீங்க தயாராயிரணும். ரசூலை சந்திக்க போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. நம்ம மேமான சந்திக்க போகும்போது ஒரு பெரிய ஆளை, கலெக்டர் சந்திக்க போகும்போது கையை வீசிட்டா போவோம்? நல்ல சால்வன் தேவையானதெல்லாம். ரசூல் இல்லை என்றால் நாம் இல்லை. ரசூலை சந்திக்க செல்லுகிற போது இப்பயே செலவாத்தை ஓதி சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு அம்மா கீழக்கரையில இருந்து வந்தாங்க, சொன்னாங்க, அதுல நான் ரசூலை சந்திக்கிறதுக்காக 72 லட்சம் செலவாத்தை ஓதி வந்திருக்கிறேன், எப்படி சமர்ப்பிப்பதுன்னு கேட்டுச்சு. 72 லட்சம் செலவாக நாம எவ்வளவு ரசூலுக்கு கொண்டு போக போகிறோம்? புத்தாடையோடு நல்ல விலை உயர்ந்து அத்தர் வாங்கினேன். வாங்கும் போதே நீயத்து 40 பேர் 100 பேருக்கு தடவி விட்டுட்டு ரசூலை சந்திப்பேன். நறுமணத்தோடு ரசூலை சந்திப்பேன். நல்ல தடவி விட்டுட்டு ரசூலுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப உள்ள போறவங்க பாபு சலாம் அலியா போறவங்களுக்கு எல்லாம் தடவி விட்டுட்டு ரசூல் ஆனந்தம் அடைவார்கள். இந்த இடத்துல என்னை பார்க்க வருகிற என் விருந்தாளிகளை உபசரித்தான். ஒரு 10-100 பேருக்கு தடவிட்டு ரசூலை பார்க்க பாபு சலாம் அலியாக சென்று மூணு அறைகளும் மூணு அறைகள், முதல் அறையிலையும் யாருமே இல்லை, இசாலை சாதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நடு அறையில் தான் ஒருத்தர் இல்ல. அதனால நேர நடு அறைக்கு போகும்போது பயபக்தியோடு அஸ்ஸலாமு அலைக்கா ரசூலல்லா, அஸ்ஸலாமு அலைக்கா ஹபீபல்லா, அஸ்ஸலாமு அலைக்கா அஹ்மத்துல்லில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கா அபாபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா, எதுவுமே தெரியலையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கலாம். மனசுல நினைக்கணும், ஃபௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹு அன்ஹு அலைஹி யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பேரன். 51வது வயசுல ரசூலை சந்திக்க போகும்போது சொன்னார்களாம், அவங்களே வழிமார்களின் தலைவர். அவங்க சொன்னாங்கன்னா, ரசூலே நான் ஒரு பாவி வந்திருக்கிறேன், என் பாவம் கடலின் மணலை விட அதிகமாக இருக்கிறது, மழையின் துளியை விட அதிகமாக இருக்கிறது, மரத்தின் இலைகளை விட அதிகமாக இருக்கிறது, நீங்கள் மட்டும் பரிந்துரை செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக உங்கள் சபாத்து தேவை சொல்லிட்டு அந்த இடத்துல என்னிடத்துல நிறைய பேர்கள் சலாம் சொல்லி இருக்கிறார்கள் ரசூலே, அவர்களின் சலாத்தையும் உங்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இதை சொல்லி முடிச்சுட்டு மூணாவதாக முதல்ல நம்ம சலாம், அடுத்து சபாத்தை கேட்கணும் ரசூலுல்லாஹ்ட, பிறரினுடைய சலாத்தை எத்தி வைக்கணும் ரசூலுல்லாஹ்ட, அடுத்து கடைசியாக கேட்கணும், ரசூலே உங்களுக்கு நான் சலாம் சொல்லிவிட்டேன், உங்களிடத்திலிருந்து பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம சலாம் சொல்லிட்டோம்னா ஆட்சியாருக்கு பதில் வேணுமா இல்லையா, உங்களுக்கு நான் சலாம் சொல்லிவிட்டேன், மதீனாவிலே 8 நாள் நான் தங்க போகிறேன், உங்களிடத்திலே பதிலை எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் இஹ்லாஸோடு செல்லுங்கள், ரசூலை கனவிலே பார்க்க பெரும் பாக்கியம். சலாத்துக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அற்புதமான ரசூலுக்கு விருந்தாளிகளாக அங்கு சென்று ரசூலின் காதலர்களாக மாறிப்போக வேண்டும். நிறைய ரசூலின் காதலர்கள் வருகிற இடம், அதனால ரசூலுக்கு சலாம் சொல்லிட்டு ரவுலாவோட இப்பெல்லாம் நிறைய ஆப்பு வச்சிருக்கிறாங்க அந்த வழியாக. ஆனா நல்லா இருக்கு அந்த சிஸ்டம், முதல்ல எல்லாம் அடிச்சு முடிச்சு போவாங்க, வயசானவங்களுக்கு ரொம்ப சிரமம். இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப அழகா அந்த ஆப்பின் வழியாக சென்று விட்டால் நிம்மதியாக சொல்லலாம். ரவுலா, ரவுலா என்பது சொர்க்க பூமி, ரவுலா என்பது, அதனால இப்ராஹிம் பாஸ்கரில் சொன்னாங்க, அந்த இடத்துக்குள்ள போயிட்டாக்கா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு, சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தவருக்கு நரகம் கிடையாது. அந்த ரவுலாவோட போய் தொழுகும் போது கெட்டச்ச இடத்துல எல்லாம் தொழுகலாம், பத்தமும் மெய்ந்து கொண்டுங்கிட்டாங்க. ரசூலுடைய வீட்டுக்கும் எம்பருக்கும் இடையில இருக்கிற இடம், அந்த ஷாட்டா ஒரு 8 தூண்கள் இருக்கிறது, அதுக்கு மேல எல்லாம் ரவுண்டா பச்சை இடத்துல எழுதிடும், நிறைய தூண், அதுல பச்சை இடத்துல எழுதுற தூண் முக்கியமான தூண், உஸ்துவானத்தை அண்ணானா, உஸ்துவானத்தை அபுல் பாபா, உஸ்துவானத்தை சரீரி, உஸ்துவானத்தை ஹர்சி, உஸ்துவானத்தை ஆயிஷா, உஸ்துவானத்தை உஃபூது, உஸ்துவானத்தை ஜிப்ராஹிமே, இப்படி எல்லாம் தூண் இருக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அந்த தூண்களுக்கு இடையில நின்று நீங்க துவா செஞ்சுக்கணும். ரசூலுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் தகச்சத்து இல்லையா, அசாமு சுஃபா திண்ணை தோழர்கள், அவர் சின்ன பாதை இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு திண்ணை இருக்கும், அதுக்கு தகச்சத்து மேடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஈஸியா போகலாம். அங்க எல்லாம் நம்ம நிறைய அமல் செய்யணும். மதீனாவிலே குறிப்பாக 7 நாள் தங்குகிறீர்களா, செலவை பார்க்காதீர்கள், ஒரு நாளைக்கு 10 ரியால் வீட்டுல ஒழு செஞ்சுட்டு மசீதி குபாவோட போய் 2 ரக்அத் தொழுது சுன்னத். வீட்டுல ஒழு செஞ்சுட்டு நம்ம தங்கி இருக்கிற இடத்துல ஒழு செஞ்சுட்டு மசீதி குபாவோட 2 ரக்அத் தொழுதா ஒரு உம்ரா செய்யல நிறைவான உம்ராவின் நன்மை. ஒரு உம்ரா செய்யறதுனால எவ்வளவு கஷ்டம் இருக்கு, விடுதலைமான மதீனாவில் உகுத் இருக்கிறது, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்ட இடம், உகுதுக்கு செல்வீர்கள், கிபிலா மாற்றப்பட்ட இடம் மஸ்ஜிது கிபிலத்தைனுக்கு செல்வீர்கள், சபஹா மசாஜிதுக்கு செல்வீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டப்படும், அற்புதமான தலங்களுக்கு செல்ல போகிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எல்லாத்துக்கும் துவா செய்யணும், இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும், உலகத்திலே வாடுகிற முஸ்லிம்கள் அத்துணை பேர்களும் காபாவை பார்க்காமல் மூத்தாக கூடாது, காபத்துல்லாஹி ரப்பல் ஆலமீன் யாருக்கும் காட்டாமல் மூத்து வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி காபத்துல்லாவில் இருக்கிற காலம் வரை காபத்துல்லாஹ பார்த்து தொழுகணும், ஒரு 20 நிமிஷம் பார்த்து தொழுறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடுங்க, அங்கேயும் போய் தூணை பார்த்துட்டு காபாவின் திசையிலே தொழுகிறேன்னாக்கா எதுக்கு போகணும், அது இங்கே இருந்துடலாம்ல, நேரடியாக காபாவை பார்த்து தொடர அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்க வேண்டும். நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலான மக்ரூரானாக ஆக்குவானாக, நம்முடைய உம்ராவை அல்லாஹ் மக்பூலான உம்ராவாக ஆக்குவானாக, நம்முடைய ஜியாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜியாரத்தாக ஆக்கி, கர்மணி நாயகத்தை கனவிலே கண்டு கட்டி தழுவி ஆனந்த பாக்கியத்தோடு தாயகத்திற்கு நிறைவாக திரும்புகிற நல்ல நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா முஜாஹிதர்களுக்கும் தந்துருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாசல் தகவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக நன்றி உரை அந்த ஜாக்கிரதை.